நேரம் நகராதே, இந்த நொடிகள் கரையாதே, இந்த நிமிடம் தொலையாமல் கூடியிருப்பாய். வா வா வா. வருடும் பூங்காற்றே உன்னை வருடாமல் வருமா? என் சுவாசம் செலவைதான் செய்திடும். ஏனோ நரம்புக்குள்ளே பனி தீயாய் உருளுது, ஏதோ உயிருக்குள்ளே குளிர் மாயங்கள் தீண்டுதே. உள்ளம் கையில் தீ தொட்டு செல்லும் நீ, எந்த கண்ணீரை குளிக்காத பூச்சி ரெட்டை கண்ணில் கண்டி சற்று காணும் முன்பே. ஒற்றை காலில் நின்றும் ஒற்றை கண்ணில் கொஞ்சம் சொக்கி போனவின்னே. சோதகம் கடலில் நுரை போலே